யார இங்கு தேடுதம்மா? கூட்டத்தில கோயில் புறா, யார இங்கு தேடுதம்மா? கூட்டத்தில கோயில் புறா, யார இங்கு தேடுதம்மா? கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது, தந்தி அடிக்குது. குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது, மின்னல் அடிக்குது. கூட்டத்தில கோயில் புறா, யார இங்கு தேடுதம்மா? கூட்டத்தில கோயில் புறா, யார இங்கு தேடுதம்மா? கூட்டத்திலே கோயில் புறா, யார இங்கு தேடுதம்மா? கூட்டத்திலே கோயில் புறா, யார இங்கு தேடுதம்மா? தீபத்தை ஏற்றிய பொன்மையில் வான்மழை போல் இந்த பாவலன் நெஞ்சில் வாடிய வாடியவே. கூட்டத்திலே கோயில் புறா, யார இங்கு தேடுதம்மா? கூட்டத்திலே கோயில் புறா, யார இங்கு தேடுதம்மா? கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது, தந்தி அடிக்குது. குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது, மின்னல் அடிக்குது. சாகம பத நிச நிசகம கூட்டத்தில கோயில் புறா, நிச நிசதனிப பாமக நித பசானித நிசகம ப கூட்டத்தில கோயில் புறா. கம கம கச கம பம கச பப்ப நின்னிதாக சாச நின்னிக்காக பத நிசகம ப கூட்டத்தில கோயில் புறா. தித்தகதி மித வாங்கு தகதி மித கதி தகதி மிதும் தித்தும் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட தகிட தகிடதும் கிரக தகிடதும் தத்தகதிமி தகதிமி தக தகிடதும் தகிடதும் தகிடதும் தகிடதும். கூட்டத்திலே கோயில் புறா, யார இங்கு தேடுதம்மா? கூட்டத்திலே கோயில் புறா, யார இங்கு தேடுதம்மா?